ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதாஹிருதி பாரத்வாஜ குலாப்தி சீத கிரண ஸ்ரீ ஸ்ரீநிவாசாத் குரோஹ லப்த ஸ்ரீதர சக்ரலாஞ்சன விதிம் ரங்கேந்திர யோகீஸ்வரே விநியஸ்தாத்மபரம் ததீய கருணா சம்ப்ராப்த சஜ்ஞானகம் வந்தே சாந்திதமாதியுக்தமனகம் ஸ்ரீமாதவாரியம் குரும் ஸ்வாதயன்னிஹ சர்வேஷாம் த்ரையந்தார்த்தம் சுதுர்க்ரஹம் ஸ்தோத்ரயாமாச யோகீந்திரஸ்தம் வந்தே யாமுனாஹ்வயம் நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நம நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நம. ஸ்தோத்திர ரத்னத்தில் 14வது ஸ்லோகம் சொல்ல போறோம். இதற்கு முன்ன கஷ்ரீஷ்டிய பரமசத்வ சமாஸ்ரய கஃபுண்டரீக நயனஹா என்பதாக ஆரம்பித்து பகவத் அசாதாரணமான பிரஸ்னங்களாக கேட்டு அதுக்கு உத்தரம் பகவானே வாக சொல்லி பரத்வத்தை பகவானுடைய பரத்வத்தை வெளியிட்டார். இந்த ஸ்லோகத்திலையும் அதே மாதிரி பகவதா பரத்வத்தை சொல்றதுக்காக பகவானுடைய பரத்வத்தை சொல்றதுக்காக கஸ்யோதரே ஹரவிரிஞ்சி முகா பிரபஞ்சா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பதச்சேதம் பண்றேன், ஸ்லோகத்துக்கு ஸ்லோகம் சொல்லி பதச்சேதம் பண்றேன். கஸ்யோதரே ஹரவிரிஞ்சி முக பிரபஞ்சா கோரக்ஷதி மமஜனிஷ்ட சகஸ்ய நாபே க்ராந்த்வா நிகீரிய புனருத்கிரதி த்வதன்யஹ கஹ்கேன சைஷ பரவானிதி சக்ய சங்கஹ. மறுபடியும் ஸ்லோகம் ஒரு தடவை வாசிக்கிறேன். கஸ்யோதரே ஹரவிரிஞ்ச முக பிரபஞ்ச கோரக்ஷதி மமஜனிஷ்ட சகஸ்ய நாபே க்ராந்த்வா நிகீரிய புனருத்கிரதி த்வதன்யஹ கஹ்கேன வைஷ பரவானிதி சக்ய சங்கஹ. கஹ்கேன சைஷன்னு ஒரு பாடம் இருக்கு, கஹ்கேன வைஷன்னு ஒரு பாடம் இருக்கு. அதே மாதிரி ஹரவிரிஞ்சி முகான்னு ஒரு பாடம் உண்டு, ஹரவிரிஞ்ச முக பிரபஞ்சகான்னு ஒரு பாடம் இருக்கு. அந்த ரெண்டு பாடவேதங்கள் அடியன் நுற்று பண்ண இதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை வச்சுட்டு அடியன் சொல்றேன். சரி, கஸ்யோதரே ஹரவிரிஞ்ச முக பிரபஞ்சா, யாருடைய எந்த ஒரு பெருமாளுடைய உதரத்துல ஹரன் என்று சொல்லக்கூடிய சிவன், விரிஞ்சகா அதுவா விரிஞ்சிகி என்று சொல்லக்கூடிய பிரம்மா முதலானவர்கள், முகா என்பதனால் முதலானவர்கள் ஆன பிரபஞ்சமானது எந்த ஒரு திருவுதரத்தில் இருக்கிறதோ, எந்த ஒரு பெருமாளுடைய திருவுதரத்தில் இருக்கிறதோ, யாருடைய உதரத்தில் இருக்கிறதோ அவர் தான் பெருமாள்னு வச்சுக்கணும். எந்த ஒரு பெருமாளுடையன்னு சொல்ல வேண்டாம், யாருடைய உதரத்தில் இருக்கிறதோ அவர் பெருமாள் அப்படின்னு சாத்திய நிர்தேசமா பெருமாளை வச்சுட்டு கஸ்யோதரே எந்த ஒரு யாருடைய உதரத்துல இருக்கு அப்படின்னு கேள்வி. அவளே வந்து விஷ்ணுவனுடைய உதரத்துலன்னு சொல்ற மாதிரி அமையர். அதுதான் கஷ்டி ஸ்ரீயகான்ற இடத்துல இருந்து ஆரம்பிச்சே அப்படிதான் பிரஷ்னம். ஸ்ரீயா ஸ்ரீ கஹா அப்படின்னா பெருமாள் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா பெருமாள்னு சொல்ற மாதிரியே வார்த்தைகளை அந்த பிரச்சனைகளை கேட்டு வர இதன் மூலமாக பரதத்துவ நிர்ணயம் பண்றார். ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு வைகரிய வைகரின்னா ஸ்ட்ரைட். கஸ்யோதரே ஹரவிரிஞ்ச முக பிரபஞ்சா, உதரம் நல் திரு திரு உதரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ திருவயிறு. கஸ்ய உதரே ஹரவிரிஞ்ச ஹரஹா ஹரஸ்மர ஹரோ பர்கஹா அப்படின்னு அமர கோஷமும் பர்கஹா சிவஹா ஹரஹா சிவஹா விரிஞ்சிஹி கமலாசனஹா விரிஞ்சி கமலாசனஹான்னு அமர கோஷம். விரிஞ்சிஹின்னு சொல்றா, சில பேர் விரிஞ்சகான்னு சொல்றா. ஸோ அந்த விரிஞ்சி முகஹா விரிஞ்சி முதலான சிவன், பிரம்மா முதலான த ஹோல் யூனிவர்ஸ் முதலான பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம்னு சொல்றோமே அந்த மாதிரி ஹர விரிஞ்சி முகஹா பிரபஞ்சா கஸ்யோதரே யாருடைய உதரத்தில் இருக்கிறது என்று கேள்வி. அதே மாதிரி கோரக்ஷ தீமம் இந்த ஹரி ஹரவிரிஞ்சி முக பிரபஞ்சம் இருக்கே அதை இமம் அப்படின்னு மறுபடியும் சொல்றதுனால அதையே ஹரவிரிஞ்சி முகம் பிரபஞ்சம் கோரக்ஷதி யார் ரட்சிக்கிறார் அப்படின்னா யார் ரட்சிக்கிறான்னு கேட்டாக்க பெருமாள் ரட்சிக்கிறார் அப்படின்னு பதில் வரும். கஸ்ய நாபேகே அஜனிஷ்ட கசிய நாபேகே, யார் இந்த உலகமானது யாருடைய திருவுதரத்திலிருந்து தோன்றியது? கசிய நாபேகே அஜனிஷ்ட அயம் பிரபஞ்சா இம கோ ரக்ஷதி இமம் நர் இமம் அசௌ பிரபஞ்சா கசிய நாபேகே அஜனிஷ்ட அப்படின்னு மறுபடியும் அந்த பிரபஞ்சான்றத எடுத்துக்கணும். அஸ்திய கசிய நாபேகே அஜனிஷ்ட, யாருடைய நாபிலிருந்து உண்டானது? அப்படின்னா பிரம்மா முதல்ல உண்டானார், அவரிடத்திலேருந்து மற்றதெல்லாம் உண்டாச்சுன்றதுனால நாபிலேருந்து தான் எல்லாமே உண்டாச்சு அப்படின்னு சொல்ல முடியும். கஸ்ய நாபேகே அயம் பிரபஞ்சா ஹர விரிஞ்சி முகா பிரபஞ்சா அஜனிஷ்ட உண்டானது, யார் எந்த ஒரு நாபியிலிருந்து உண்டானது அப்படின்னு கேள்வி. அப்புறம் அதோட நிக்காம கிராந்த்வா நிகீரிய புனருத்திரதி தொடன்யஹா கஹா, உன்னை தவிர வேற யார்பா இந்த உலகத்தை அளந்து கிராந்த்வா கிராமன் ஜகத் கபட்ட வாமனத்தான் சொல்றாரு பாருங்க. அந்த மாதிரியாக இது மொத்தத்தையும் கிராமதி விஷ்ணு கிரமான் கிரமத்தேன்னு சொல்றது பாருங்க வேதம். அந்த கிரமத்தே என்று சொல்லக்கூடிய கிரம பாத விக்ஷேபேன தாத்து, கிரம கிரமத்தே என்ன அர்த்தம்னா அடி எடுத்து வைக்கிறதுன்னு அர்த்தம். கிரம பாத விக்ஷேபேன்னு தாத்துலேருந்து வருது திருவிக்ரமஹா இத்தியாதி சப்தங்கள்லாம். கிராந்த்வா அதே கிராமன் ஜகத்னு சொல்றது கிராந்த்வா நிகீரிய அது எல்லாத்தையும் விழுங்கி தன்னுள் நிறுத்தி காக்கும் இயல்வினரேன்னு ஆழ்வார் சாதிக்கிற மாதிரி நிகீரிய புனக உக்கிரதி தொதன்யகா, மறுபடியும் அதை வந்து வெளியில கொண்டு வராரு. உக்கிரதி தொதன்யகா கஹா, ஒன்ன தவிர வேற யாரு உண்டு உமிழ்ந்து அப்படின்னு சொல்றாரு. அந்த புனர் உக்கிரதி தொதன்யகா கஹா, ஒன்ன தவிர வேற யாரால இதெல்லாம் பண்ண முடியும்? கேன வைஷ பரவாமிதி சக்கிய சங்கா கேனவா ஏஷா பரவான் இது சக்கிய சங்கா கஹா, இவரை காட்டிலும் உயர்வான ஒருத்தர் இருக்காருன்னு அசக்கிய சங்கா கஹா, அதாவது கேன வைஷ பரவாமிதி சக்கிய சங்கா, கேன வைஷ பரவாமிதி சக்கிய சங்கான்னு இவரை காட்டிலும் உயர்ந்தவர் ஒருத்தர் இருக்காருன்னு சங்க வருமானா? வரவே வராது. அதுதான் கேன வைஷ பரவாமிதி சக்கிய சங்கா தொதன்யேன கேன அப்படின்னு அந்த தொதன்யேனன்ற சப்தத்தை இங்க எடுத்துக்கணும். உன்னை காட்டிலும் உயர்ந்தவன் யாராவது ஒருத்தர் பரவான் அப்படின்னு ஒரு சங்க பண்ண முடியுமா? கிம் சக்கிய சங்கா அப்படின்னு கேட்டா இல்லை. உன்னை காட்டிலும் உயர்ந்தவன் எவனோ தன் பரவான் தன் இருக்கான் அப்படின்னு சங்க கூட பண்ண முடியாது அப்படின்ற தாத்பரியமானது இந்த ஸ்லோகத்துக்கு ஆபாத்தத்தாக கிடைக்கிறது. ஆபாத்தத்தகன்னா மேலெழுந்த வாரியா கிடைக்கிறது. இதுக்கப்புறம் நம்ம வியாக்கியானத்தை சுவாமி தேசிகன் எப்படி அருளுகிறாரோ அதை அப்படியே பார்க்க போறோம். அதுல விசேஷார்த்தங்கள்லாம் நமக்கு புரிக்க போறோம். இப்போ மறுபடியும் ஒரு தடவை ஸ்லோகத்தை ஒரு தடவை இந்த அர்த்தானுசந்தானத்துக்காக உங்களுடைய சௌகரியத்துக்காக ஒரு தடவை ஸ்லோகத்தை சொல்லிட்டு மேல பாஷ்யத்துக்கு போலாம். கஸ்யோதரே அரவிரிஞ்ச முக பிரபஞ்சஹாம் கோரக்ஷதீமம் அஜனிஷ்ட சகஸ்ய நாபேஹே க்ராந்த்வா நிகீரிய புனருத்கிரதி த்வதன்யஹாம் கஹ்கேன சைஷ பரவானிதி சக்ய சங்கஹாம் ஏவம் தத்தத் பக்தைகி. ரொம்ப அழகா இந்த வியாக்கியானத்து முதல் அவதாரிக்க இருக்கு பாருங்கோ, ரெண்டு தடவை சேவிக்கிறேன் உங்களுடைய சௌகரியத்துக்காக. அர்த்தம் சொல்லிட்டு ஒரு தடவை சேவிக்கிறேன், அர்த்தம் சொல்றதுக்கு முன்ன ஒரு தடவை சேவிக்கிறேன், அவதாரிக்கையை மட்டும் சேவிக்கிறேன். என்ன அழகா போறாரு பாருங்கோ, எப்படி இதுக்கு வியாக்கியானம் ஆரம்பிக்கிறதுனா நம்மளுக்கு எல்லாம் வியாக்கியானம் எல்லாம் அவ்வளவு சுலபமா ஆரம்பிக்க முடியாது, எதுக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியாத போயிடும். அப்புறம் கூட அர்த்தம் சொல்லிடலாம். இதுக்கு எதுக்காக இது ஆளவந்தார் இப்படி சாதிக்கிறார், இந்த ஸ்லோகத்தை சாதிக்கிறதுக்கு காரணம் என்ன, அதெல்லாம் சொல்றது தானே அவதாரிக்கை. ஏவம் தத்தத் பக்தைஹி பரத்வேன கல்பிதயோஹோ பிரஜாபதி பசுபத்யோஹோ விருத்தாந்தைஹி தயோஹோ அனீஸ்வரத்வ கர்மவஸ்யத்வாதிகம் வஸ்யத்வாதிகம் கமா வச்சுக்கணும் பகவதையேவ சர்வேஸ்வரத்வம் ச திருடீகிருத்தம். இதுவரையில் என்ன பண்ணப்பட்டதுன்னு முதல்ல சொல்லணும். அவதாரிக்கையில சொல்ல வேண்டிய விஷயம், முதல் நாள் கிளாஸ் எடுத்த வாத்தியார் என்ன பண்ணணும்னா பழைய கிளாஸ்ல என்ன நடந்ததுன்றத சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த மறுநாள் கிளாஸ்ல என்ன சொல்ல போறாருன்றத ஒரு வாக்கியம் சொல்லணும். அதை ரெண்டுத்தையும் சொல்லிட்டு அப்பதான் அந்த நடுவுல நடக்க போற விஷயத்தினுடைய லிங்க் கிடைக்கும். இல்லைன்னா லிங்கே கிடைக்காது, அதில் பாவம் முழிச்சுட்டு இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். அந்த மாதிரி நம்மள நடுக்காட்டுல விடக்கூடாதுன்ட்டு சுவாமி தேசிகன் நேற்று என்ன நடந்தது, 13வது ஸ்லோகத்துல என்ன சொன்னோம், இப்ப 14வது ஸ்லோகத்துல என்ன சொல்லப்படும், ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லணும்ன்றதுக்காக அவதாரிக்கையில ரொம்ப அழகா நம்மளுக்கு சௌகரியத்துக்காக ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி கொடுக்குற. ஏவம் தத்தத் பக்தைஹி, அந்த இதான் விதவிதமான மனுஷர்கள் இருக்கா லோகத்துல, எத்தனை எத்தனையோ பக்தாள் இருக்கா, எத்தனை எத்தனையோ பெருமாளை பெருமாளா ஊத்துட்டு இருக்க பக்தாள் இருக்கா, எதையோ பெருமாளா ஊத்துட்டு இருக்க பக்தாள் லோகத்துல உலாவின் இருக்கா, அந்தந்த அவளுக்கு பிடிச்ச ஈஸ்வரனை குலாவின் இருக்கா, கொஞ்சம் குலாவின் இருக்கா. அதனால இப்ப வந்து கஸ்ய உதரே அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த ஸ்லோகத்துல அந்தந்த பக்தாள் ஏன்னா பெருமாளே சாதிக்கிறார், தேவான் பாவயத்தானேன தே தேவா பாவயந்துனஹா, பரஸ்பரம் அவருக்கு அசூயையே கிடையாது அவருக்கு, இங்க யார வேணா சேவிங்கோ, ஏன்னா கடைசியில் எனக்கு தான் வந்து சேர்றது எல்லாம்னு சொல்றாரு அவரே, பாவம் இங்க யார வேணா சேவிங்க சேவிங்கோ, சாஞ்சி சேவிங்கோ, சாயாத சேவிங்கோ, எதை சேவிச்சாலும் கடைசியில அந்த சர்வதேவ நமஸ்கார கேசவம் பிரதிகச்சதின்னு சொல்ற மாதிரி அங்கதான் போய் சேரும் அது. ஏவம் தத்தத் பக்தைஹி, அந்தந்த பக்தர்களால் பரத்வேன கல்பித்தையோஹோ, ஏன்னா பாவம் அவளுடைய மனசு புண்படக்கூடாது, அதனால அவாவா பாவம் பரிகல்பனம் பண்ணி வச்சிருக்கா, இவர் தான் எங்களுக்கு ஒசத்தின்னு வச்சுட்டு இருக்கா. லோகம் வந்து பக்ஷபாத அனபிஜமா இருக்காது, பெருமாள் மட்டும்தான் பக்ஷபாதம் இல்லாதவரா இருப்பார். பர பக்ஷபாத அனபிஜம் பிரகுணம் அனுவிதேயம் பிராப்ய பத்மா சகாயம் அப்படின்றா இருப்பார். பக்ஷபாத்தம் தெரியாதவா கிடையாது, இவாளுக்குலாம் பக்ஷபாத்தம் உண்டு. சில பேர் சிவ சைவாளா இருப்பா, சில பேர் கௌமாராளா இருப்பா, சில பேர் கானாபத்தியாளா இருப்பா, சில பேர் சௌராளா இருப்பா, சூரியனையே தேவதையா ஒத்துருப்பா, இப்படி விதவிதமா ஜனங்கள் உண்டு. இன்னும் ஆதுனிகமான எத்தனையோ தேவதைகளை ஒத்துருப்பா. பாவம் ஆத்துல பேர் வைக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு ஏதோ ஒண்ணு வைப்பா அவ பாட்டுக்கு இஷ்டத்துக்கும், இதெல்லாம் தேவதையானா இதெல்லாம்னே தெரியாது, ஆனா அதெல்லாம் நம்பி விசுவாசத்தோட இருப்பா. பாவம் ஆனா அவ மேல என்ன தப்பு, லோகத்துல அந்த காலத்துல இருந்தே இது இருந்துட்டு வருதுன்ற, இப்ப இன்னைக்கு வைக்கிறது ஒன்னும் ஆச்சரியம் இல்லை, அந்த காலத்துல இருந்தே இருக்கு. தத்தத் பக்தைஹி பரத்வேன கல்பித்தையோஹோ, இதுதான் உயர்ந்தது என்று கல்பித்தமான யாரது, பிரஜாபதி பசுபத்யோஹோ, பிரஜாபதி என்ற பிரம்மா, பசுபதி என்ற சிவன், இவாளுடைய விற்த்தாந்தங்களால தயோஹோ அனீஸ்வரத்வம், அந்த ரெண்டு பேரும் ஈஸ்வரால் கிடையாது, அவள் சாமர்த்தியமுடையவர்கள் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய வல்லவர்கள் கிடையாது, மோட்சத்தை தரவல்லவர்கள் கிடையாது, அததான் வந்து அனீஸ்வரத்வம்னு சொல்றோம். ஈஸ்வரகான்னு சொன்னாலே சமர்த்தகான்னு அர்த்தம். இன்னொன்னு ஈஸ்வர தாத்து வியாப்தின்னு அர்த்தம், சர்வ வியாப்தி யாருக்கிடானா விஷ்ணு சப்த வாச்சனான விஷ்ணுன்ற இடத்துலயே அந்த தாத்துவே என்ன சொல்றதுன்னா வியாப்தியர்த்தகமான தாத்து, விஸ்வம் விஷ்ணுன்னு அர்த்த பதமே திருநாமே, ரெண்டாவது திருநாமே சஹஸ்ரநாமத்துல சர்வ வியாபியான பெருமாளை சொல்றோம். அதனால இவாள்லாம் வந்து கர்மவஸ்தியால், இவாளுக்கு சர்வ வியாபித்துவம் எல்லாம் கிடையாது, அதனால இவாள்லாம் கர்மவஸ்தியாள்னு சொல்றதுக்கான நிரூபணம் பண்றதுக்கான விற்த்தாந்தங்கள்லாம் சொன்னார். இவாள்லாம் கர்மவஸ்தியாள், ஏதோ அவளும் பாவம் கர்மாவனால வேதாபகாரம் ஏற்பட்டு குருபாதகம் ஏற்பட்டு வேதாபகார குருபாதக தைத்திய பீடா வியாபத் விமோசன மகிஷ்ட பல பிரதானைகி, இவாளுக்கெல்லாம் இந்த சிரமங்கள் ஏற்பட அவளுக்கெல்லாம் நல்ல பலனை கொடுத்து காப்பாத்துறது ஒண்ண தவிர யார்பா அப்படின்னு ஏற்கனவே சாதிச்சார். அந்த மாதிரி இங்க பிரஜாபதி பசுபத்தியோர் விற்த்தாந்தை தயோகோ அனீஸ்வரத்வம் கர்மவசியத்வாதிகம், கர்மவசியத்துவம் முதலானவைகளை பகவதையேவ சர்வேஸ்வரத்வம் ச, அதே பிரத்யுத பகவான் இருக்காரு அவர் அப்படி இல்லை, ஹிந்தியில பல்கின்வா, இந்த அவளுடையத்துல இல்லாத ஆப்போசிட்டாக பெருமாளத்துல என்ன குணங்கள்னா சர்வேஸ்வரத்துவம் இருக்கு, எல்லாருக்கும் ஈசனாக இருக்கும் தன்மை, எல்லாரையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கக்கூடிய தன்மையானது அவரிடத்துலதான் இருக்கு, எல்லாருக்கும் அபேட்சிதமான பலனை கொடுக்கக்கூடியவர் பக்ஷபாதம் இல்லாதவர் அவர் தான். இந்த தேவதைகள்லாம் என்ன பண்ணும்னா ஆசுதோஷி தேவதைன்னு பேர், திடீர்னு சந்தோஷப்பட்டுரும். ஏன்னா நம்மளே மனுஷாலேயே சில பேர் எல்லாம் என்ன பண்ணுவா, ஒரு கேள்வி கேட்பா, வந்து இன்னும் ஆச்சரியமா இருந்து தெரியுமா உபன்யாசம் அப்படின்வா, ஏன்னா அவ்வளவு சுலபமா யாரையும் அவ்வளவு நன்னா இருக்கு யாருடைய உபன்யாசம் சொல்லிடக்கூடாது, அதை நன்னா தாரதமியம் பார்க்கணும், வஸ்துதா சரியா சொன்னாரா, சாஸ்திரத்துக்கு அனுகுணமா சொன்னாரா, இல்ல சாஸ்திரம் விரோதம் வர மாதிரி சொன்னாரா? அவர் கேட்கறதுக்கு எல்லாத்தான் இனிமையா இருக்கும், ரொம்ப நல்லா ராகமா சொல்லுவா சில பேர், சில பேர் ஸ்லோகங்கள்லாம் சொல்லி அட்ராக்ட் பண்ணுவா, சில பேர்லாம் தத்துவத்தை மட்டும் சொல்லுவா, சில பேர் ஸ்லோகம் சொல்லி தத்துவம் சொல்லி சொல்லுவா. இதெல்லாம் எதுல போய் நம்ம அட்ராக்ட் ஆயிடுறோன்றத பார்க்கலாம். அட்ராக்ட் ஆகிறதுனால அது நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது, அது வஸ்துதாக நல்லா இருக்கா இல்லையா நல்லா இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அந்த மாதிரி இந்த தேவதைகள்லாம் ஆசுதோஷியா இருக்கும், திடீர்னு கேட்டதை கொடுத்துரும். ஓ அதனால இவெல்லாம் என்ன நினைப்பான்னா, பத்தியா இந்த தேவத்தை கேட்டவனே கொடுத்துருத்து பத்தியா அப்படின்னு அந்த பக்கம் சாஞ்சிடுவா. சாயாத இருக்கணும்னா அந்த தேவத்தையெல்லாம் பக்கத்துல போகக்கூடாது. நம்ம சாயாத எந்த பெருமாள், பெருமாள் பட்சபாதம் இல்லாதவர், அவர் எந்த பக்கமும் சாயாதவர், நியாயமா இருக்கிறவர், நடுத்தர் நடுநிலைமையோட இருக்கிறவர், அந்த பெருமாளை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பிரயத்தனப்படணும் இல்லையா. அதனால பாரதந்திரிய இப்ப பாருங்க, அது திருடீகத்தம், அதாவது சர்வேஸ்வரத்துவமானது திருடீகத்தம். இதுக்கு முன்ன இருக்க ஸ்லோகங்கள் அதே இந்த ஸ்லோகத்துல என்ன பண்ண போறாருன்னா, அதை சொல்லிட்டு இதை சொல்ற அதுக்கு ஒரு சென்டென்ஸ் போட்டார். ஏன்னா அடுத்தது ஒரு சென்டென்ஸ், அத தயோகோ அத பிறகு, இவ்வாறாக நிரூபணம் செய்த பிறகுன்னு அர்த்தம். அதனா சாதாரணமாக பிறகுன்னு அர்த்தமாச்சா, அத்த அத சப்தா அத்தாயம் அத்த சப்தா அனந்தரிய பகுன்னு சூத்திரகாரன் சொல்ற மாதிரி இங்கேயும் அத சப்தத்துக்கு அனந்தரம்னு அர்த்தம். பிறகு தயோஹோ ததன்யேஷாம் ச, நாட் ஓன்லி அந்த ஹர விரிஞ்சி ரெண்டு பேருக்கு மட்டும் இல்ல, இன்னும் மத்தவாளுக்கெல்லாம் கூட, அனீஸ்வரத்தையா சம்மதானாம், அவளும் அனீஸ்வரால் தான், அவளும் சமர்த்தால் கிடையாது, சர்வ சமர்த்தால் கிடையாது, ஏதோ ஏகதேச பலனை கொடுத்து அவளும் சந்தோஷமா எல்லாரையும் தன் கீழே வச்சுக்கக்கூடியவாள். அந்த மாதிரி சில சாமர்த்தியம் உள்ள தேவதைகள் இருக்கு லோகத்திலேயே. பார்த்தா கூட தற்பெருமை பேசுறவா சில பேர், ஆயா தற்பெருமையே உண்மை கரெக்டு தான் அவர் சொல்றதுன்னு நம்பிட்டு போயிட்டு, ஆனா வஸ்துதா வந்து ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிற பங்கிக்கு அதே மாதிரி நம்ம அர்த்தம் சொன்னோம்னாக்கா கேட்க மாட்டார் நிறைய பேர். அது நடுவில் கடை கதை சொல்லி அந்த கதை சொல்லி ஊர் கதையெல்லாம் சொன்னாக்கா அது நல்லா இருக்கும். அதனால அந்த மாதிரிலாம் இல்லாம விஷயத்துக்கு மட்டும் மோட்சத்தை கொடுக்க முடியுமாப்பா, மோட்சத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்க முடியாதுன்னு எல்லா தேவத்தையும் ஏற்கனவே ஒரு தடவை அவஸ்தப்படுத்திருக்கு கஜேந்திர ஆழ்வான். நாஹம் நாஹம் நச்சாஹம் நச்சபவதி புனஹா தாதிருஷோ மாதிருஷேஷு இத்தியவம் தியக்தஹஸ்தே, எல்லாரும் கைவிட்டுட்டான். ஐயோ மூல மூலே திக்கின்னே, மூலம் எது ஆதி மூலமே ஆதி மூலமேனா நான் இல்லை நான் இல்லைன்னு எல்லாரும் ஒடுங்கிட்டான். சத்திய அதுலேருந்து என்ன தெரிஞ்சது, அங்கே யார் அங்கே வந்து ஆவிர் பவிச்சார்னா பகவான் விஷ்ணு தான் ஆவிர் பவிச்சார், அதனால அவர் தான் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு காத்தால பிரார்த்திக்கிறோம். அதனால இப்ப பாருங்க அனீஸ்வரத்தையா சம்மதானாம், அதுக்குதான் சம்மதானாம்னு போட்டார், அவளுக்கே இதுல சம்மதி உண்டு. தே தெம்செல்ஸ் ஹவ் அக்செப்டட் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்லோகத்தையும் அப்படி சொல்றேன். மூல மூலேத்தி கிண்ணே நாஹம் நாஹம் நச்சாஹம் நச்சபவதி புனஸ்தாதிருஷோ மாதிருஷேஷு இத்தியவம் தியக்தஹஸ்தே சபதி சுரகணே பாவசூன்யே சமஸ்தே மூலம் எது பிராதுராசீத் சபவத் சதிசத்து பகவான் சந்ததம் மங்களம் நகா என்றதாக பிரார்த்திக்கிறார் இல்லையா. காலங்கார்த்தால பிராசன நிர்வேத காரிக்கையில அதெல்லாம் நம்ம சொல்றோம். சம்மதானாம் அவிசேஷேன, எல்லாருக்கும் சமானமாக என்னென்ன என்னென்ன குவாலிபிகேஷன் இல்லைன்றத சொல்றாரு பாருங்க. பாரதந்திரியம் இருக்கு, அதனால என்ன சுவாதந்திரியம் இல்லை அவளுக்கு, அவளுக்கு தன்னுடைய காரியத்தை பண்ற சுவாதந்திரமே கிடையாது அந்த தேவதைகளும். அது விஷ்ணு விஷ்ணுவுக்கு பரதந்திரமான தேவதை. பாரதந்திரியம்னா என்ன அர்த்தம், இன்னொருத்தருக்கு வசீபூதமா இருக்கிறது. அப்புறம் சிருஜியத்துவம், இவாளுக்கெல்லாம் சிருஷ்டிக்கு இவாள்லாம் சிருஷ்டிக்கப்படுறவாள், சிருஷ்டிக்கிறவர் பெருமாள் தான், சிருஷ்டிக்கப்படுறவாள் இவாள்லாம் சிருஜியத்துவம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் பிரமாணத்தோட சொல்ல போறாரு, இப்போ வெறும விளையாட்டு கிடையாது, இவ்வளவையும் பிரமாணத்தோட நிரூபணம் பண்ண போறாரு சுவாமி தேசிகன். அவர் மூலத்தை மூலத்துல கசிவர் ரொம்ப அழகா சாதிச்சு போயிட்டார் ஸ்லோகத்தை. ஆனா அவர் என்ன இவ்வளவு சார சாராம்சங்கள் எல்லாம் மனசுல வச்சுட்டு தான் சாதிச்சிருக்காரு, அவர் எவ்வளவு மனசுல சாராம்சம் வச்சுட்டு இருக்காரோ அவ்வளவையும் சுவாமி தேசிகன் உமிழ போற நம்மளுக்காக. பாரதந்திரிய சிருஜ்யத்துவ சம்ஹாரியத்துவ, அந்த கடைசியில சம்ஹாரம் பண்ணச்சையும் உபசம்ஹாரம் பண்ணச்ச எல்லாத்தையும் தன் வயது திருவதற்கிலேயே எடுத்துட்டு போறார் பாருங்க பிரளய சமயத்துல. அந்த சம்ஹாரியத்துவமும் எல்லா தேவதைகளுக்கும் உண்டு. ஆதி பிரதர்ச கைகி, இதெல்லாம் இருக்கிற பிரமாணங்கள்லாம் எடுத்து தாமசாதி புராணேஷ்வபி இதுக்கத்துக்குள்ளே தாமச புராணம் தான் சொன்னா இந்த தேவதைகள் எல்லாம் கொஞ்சம் வசதியா சொல்லணும். சாத்விக புராணமான விஷ்ணு புராணம் முதலானதெல்லாம் விஷ்ணுனுடைய பாரம்பரியத்தை தான் சொல்லும். ஆனா தாமச புராணங்கள் கூட இந்த தேவதைகளை பத்தி நல்ல அபிப்பிராயம் கொடுக்கல. அதெல்லாம் தாமச புராணங்கள் கூட கொடுக்கலன்னு சாதிக்கிறார் பாருங்க. தாமசா அதுக்குதான் அபிஷப்தம். தாமசாவதி புராணேஷ்வபி பிரசித்தையா, எதெல்லாம் பிரசித்தம்னா அந்த தேவதைகளுடைய பாரதந்திரம் பிரசித்தம், அந்த தேவதைகளுடைய சிருஜத்துவம் பிரசித்தம், அந்த தேவதைகளுடைய சம்ஹாரியத்துவம் பிரசித்தம், இதெல்லாம் பிரதர்சனம் பண்ணக்கூடிய தாமசாதி புராணேஷ்வபி பிரசித்தையா சர்வலௌகிக பரீட்சக சம்மதைஹி. எல்லா லௌகிகாலான பரீட்சக்கால் இருக்காளே அவளுக்கு கூட இதுல சம்மதி உண்டு. ஏன்னா அம்மாம்பா அம்மாம்பா நம்ம என்னதான் சைவாளா இருந்தா கூட எனக்கு என்னமோ கிருஷ்ண தத்துவத்தின்றதான் இப்போ மனசு போடுதுப்பா அப்படின்னு சொல்ல வேண்டிய ஸ்திதிக்கு வந்தவாள்லாம் இருக்கா இல்லையா? அந்த மாதிரி என்னதான் சைவாவயம் நகலு தத்ர விசாரணீயம் பஞ்சாட்சரி ஜப பரா நிதராம் ததாபி என்ன அதசி அந்த கோபவது கிஷோரம் அப்படி அவரிடத்துல மனசு போறது அப்படின்னு சாதிக்கிறேன். நாங்கெல்லாம் சைவால் தான் பஞ்சாட்சரி ஜபம் தான் பண்றவா, இருந்தாலும் அந்த கிருஷ்ணனிடத்துல தான் மனசு போறதுன்னு சாதிக்கிறார் பாருங்கோ. அந்த மாதிரியாக சர்வலௌகிக பரீட்சக சம்மதை, சர்வன்ற சப்தத்தினால சங்கோச்சமே இல்லாம எல்லா லௌகிக பரீட்சக்காலும் இருக்காளே அவளுக்கும் இதுல சம்மதி இருக்கு. எதுல சம்மத்தினா மற்ற தேவதைகள் நாம் பரதந்திராள் சிருஜாள் சம்ஹாரியாள் இதெல்லாம் தாமசவாதி புராணங்கள்ல கூட சொல்லியிருக்குது. ஏன்னா சாத்விக புராணங்கள்ல சொல்லியிருந்ததுன்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, தாமச புராணங்களே சொல்றதுனால தான் ஆச்சரியப்படணும். சர்வலௌகிக பரீட்சக சம்மதைஹி அசக்கிய அபன்னவைஹி. அது தவிர என்னடா அசக்கிய அபன்னவைஹி ஆச்சரிய, இதுவரையில் மத்த தேவதைகளுடைய பாரதந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாருன்னா ஆச்சரியமான பெருமாளுடைய சேஷ்டித்தங்கள் இருக்கே அத மறுக்க முடியாதவைகளான சேஷ்டித்தங்கள் அப்படின்னு சொல்லி அசக்கிய அபன்னவைஹி. அபன்னவகான்னா நிஷேதம் பண்றது, அபன்னவகான்னா இல்லைன்னு சொல்றதுதான் அபன்னவகான்னு பேர். அதனால அபன்முத்தின்னு ஒரு அலங்காரமே சொல்றாரு. நாவல கூட அழகா எப்படி நான் சொல்றதுன்ட்டு ஒரு பத்து விதம் சொல்றாரு. அதுல நாவையே அழகா எப்படி சொல்றது, காவிய ரீதியா எப்படி சொல்றதுன்னா அந்த மாதிரி அபன்முத்தின்னு அலங்காரமும் இருக்கு. அந்த அபன்னவகான்னா இல்லைன்னு சொல்றது. அசக்கிய அபன்னவைஹி இல்லை என்று மறுக்க ஒண்ணாதபடி அப்படின்னு சொல்றாரு. அந்த மறுக்க ஒண்ணாதபடியான ஆச்சரிய சேஷ்டித்தங்கள் பெருமாளுடையது. பராவர தத்துவ விவேகம் இதன் மூலமாக பரதத்துவம் எது, அவர தத்துவம் எது, உயர்ந்த தத்துவம் எது, அவர தத்துவம் நீச்சமான தத்துவம் எது என்று விவேகம் விவேகத்தை பிரதிஷ்டாபயதி நன்கு ஸ்தாபிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் கஸ்யோதரேதி என்று. இதற்கான அவதாரிக்கை ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னொரு தடவை அவதாரிக்கையை மட்டும் வாசிச்சுட்டு மேல வேகமா போயிடலாம். ஏவம் தத்தத்தை பரத்வேன கல்பித்தையோஹோ பிரஜாபதி பசுபத்தியோஹோ விற்த்தாந்தைஹி தயோஹோ அனீஸ்வரத்துவ கர்மவசியத்வாதிகம் பகவதேவ சர்வேஸ்வரத்துவம் ச திருடீகிருத்தம் அத தயோஹோ தன்யேஷாம் ச அனீஸ்வரதயா சம்மதானாம் அவிசேஷேன பாரதந்திரிய சிருஜ்யத்வ சம்ஹாரியத்வாதி பிரதர்சகைஹி தாமசாதி புராணேஷ்வபி பிரசித்ததயா சர்வலௌகிக பரீட்சக சம்மதைஹி கமா அசக்கியாபன்னவைஹி ஆச்சரிய சேஷ்டிதைஹி பராவர தத்துவ விவேகம் பிரதிஷ்டாபயதி கஸ்யோதரே இதி பிராகிருத பிரளய தசாயாம் ஹரவிரிஞ்சாதி ரூபேண சக்ஷ்யமானஹ சிதசிதாத்மகஹ பிரபஞ்சஹ கஸ்யோதரே தொதன்யஸ்ய கஸ்ய அந்தஸ் சூக்ஷ்மதயா அவஸ்தித இத்யர்த்தஹ. யாருடைய யாரிடத்தில் யார் உள்ளே சூக்மமாக இந்த சேத்தனா சேத்தனாத்மகமான பிரபஞ்சமானது சூக்மமாக இருந்ததோ, அதாவது அப்ப சூக்மமா இருந்தா எல்லாரும் பாக்குற மாதிரி இல்லைன்னு அர்த்தம். அப்ப இதுதான் இது சேத்தனன் இது அச்சேத்தனன் என்ற விபாகங்கள் இல்லாமல் நாமரூப விபாகங்கள்லாம் இல்லாம நாமரூப விபாக அனர்கமான அதனாலேயே அதிசூக்மம் என்று சொல்லக்கூடியதான ஒரு தசையில் இந்த பிரபஞ்சமானது சிருஷ்டிக்கு முன்ன பிராகிருத பிரளய தசையில இருந்தது. பிராகிருத பிரளய தசாயாம் ஹர விரிஞ்சாதி ரூபேன ஸ்ரக்ஷ்யமானஹா ஹரன் என்ன சிவன் என்ன விரிஞ்சன் என்று சொல்லக்கூடிய பிரம்மா முதலான முதலான சிரக்ஷியமான சிருஷ்டிக்கப்பட வேண்டிய ஃபியூச்சர் டென்ஸ்ல யூஸ் பண்ணி சிரக்ஷியமானமான சிருஷ்டிக்கப்பட வேண்டியுள்ள சிதசிதாத்மகமான இந்த பிரபஞ்சம், அது முதலான சிதசிதாத்மகமான பிரபஞ்சம். சேத்தனங்கள் என்ன, அச்சேதனங்கள் என்ன, இவைகள் எல்லாவற்றுக்கும் சேத்தனை சிருஷ்டிக்கிறதுன்றதாவது சேத்தனன் தான் நித்தியமாச்சே சுவாமின், அவன் எதுக்கு சிருஷ்டிக்கிறதுன்னு ஒரு கேள்வி கேட்பா. சேத்தனை சிருஷ்டிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா அவனுக்கு கர்ண கலேபர பிரதானம் பண்றது என அச்சித விசிஷ்டம். அவன் இல்லைன்னா அச்சித் மாதிரி தான் இருந்தான் அவனும். அதுதான் அந்த ஸ்லோகமானது அச்சித விசிஷ்டான் பிரளையே ஜந்து அவலோக்கிய ஜாத்த நிர்வேதா கர்ணகலேபர யோகம் விதரசி விஷசைலநாத கருணேத்வம் என்று சாதிக்கிறான். அப்ப வந்து சிருஷ்டின ஸ்வரூபத்துல அந்யதாபாவம் கிடையாது, ஸ்வபாவத்துல மட்டும்தான் அந்யதாபாவம் ஆத்மாக்கள் விஷயத்துல. அப்போ ஞான சங்கோச்ச விகாசங்கள்ல தாரதமியம் உண்டு. முதல்ல ஞானம் வந்து இத்தனை எவ்வளவு சங்குச்சித்தம்னா அச்சேத்தனம் மாதிரி அவனும் இருப்பான். அதனால அவ்வளவு ஞான சங்கோச்சம் ஒன்னும் ஒண்ணுமே தெரியாம உட்கார்ந்து இருப்பான் பாவம் சிருஷ்டி முன்ன. அப்புறம் வந்து அவளுடைய கர்மானுகுணமா கர்மா மட்டும் அப்படியே அந்தந்த ஆத்மாவோட எவ்வளவு இருக்கோ அவ கர்மாக்கள் ஒட்டின்னு இருக்கும். அதனால மறுபடியும் வரைச்ச அந்தந்த கர்மானுகுணமாக அக்கௌண்ட் கரெக்டா இருக்கும், எல்லாருக்கும் எல்லாரும் டேலி ஆயிடும் கரெக்டா. அதே மாதிரியாக அவளுக்கு கர்ணகலேபர பிரதானம் பண்ணி மறுபடியும் அவளுக்கு சிருஷ்டி பண்ற சிரக்ஷியமான சிதசிதாத்மகா இந்த பிரபஞ்சகா பிரபஞ்சாக இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பிரபஞ்சமானது கஸ்யோதரே யாருடைய உதரத்துல இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம், கஸ்ய அந்த உன்னை தவிர வேற யாருடைய உள்ளப்பா இருந்திருக்கும், சூக்மத்தையா அவஸ்திதா இது சூக்மமா வேற யாருடைய உள்ளப்பா இருந்திருக்கும் அப்படின்னா, இல்ல சுவாமி யாருடைய உள்ளேயும் இல்ல, பெருமாளுடைய உள்ளத்துல மட்டும் என்னுடைய என்னுடைய உதரத்துல மட்டும்தான் என்னுடைய உதரத்துல மட்டும்தான் அர்த்தமானது ஆகும். மிருத்யுர்யஸ்யோபசேசனம் கைத்தாவேத யத்ர ஸஹ. யஸ்ய ப்ரஹ்ம சக்ஷத்ரம் ச உபே பவத ஓதனஹ மிருத்யுர்யஸ்யோபசேசனம் கைத்தாவேத யத்ர ஸஹ அப்படின்றதாக ஒரு வேத வாக்கியம். இந்த வேத வாக்கியமானது என்ன சொல்றது, எஸ்ய பிரம்ம கஷத்திரம் எஸ்ய பிரம்மச்ச கஷத்திரம் ஓதனஹான்னு, பிரம்மம் என்ன பிரம்ம என்ன பிராமணாள்னு அர்த்தம், க்ஷத்ரான க்ஷத்ரியால் இதெல்லாம் வந்து ஓதனம் தான் பெருமாளுக்கு, இதெல்லாத்தையும் பக்ஷணம் பண்ணிடுறாருன்னு அர்த்தம். மிருத்யுஹூ எஸ்ய உபசேச்சனம்னு சொல்றது, இந்த யமன் இருக்கானே அவன் வந்து வெறும் தொட்டுக்க தான், உபசேச்சனம்னா என்ன தொட்டுக்கிறதுன்னு அர்த்தம், அதெல்லாம் தொட்டுக்கிற சமாச்சாரம் அவ்வளவுதான். தொட்டுக்கிறதுனா என்ன அர்த்தம்னா அவனும் சேர்ந்து உள்ள போயிடுறான்னு அர்த்தம், எல்லாத்தையும் சேர்த்து முழுங்கிறதுனா என்னடானா கடைசியில அது வந்து பிரளயத்தை தான் சொல்ற அப்படின்னு சுவாமி பாஷ்யக்காரன் தன்னுடைய பாஷ்யத்துல ஸ்ரீபாஷ்யத்துல சித்தாந்தத்துல சாதிக்கிறார். இந்த இடத்துலயும் இன்னொன்னு கிரசே சம்ஹார சமயே ஜகத் ஸ்தாவர ஜங்கமம் லீலையா எஸ்து பகவான் தங்கச்ச சரணம் ஹரிம். யாரடா சரணாகதி பண்ணணும், யாரிடத்துல சரணாகதி பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி. சரணாகதி பண்ணணும்னா யாருண்ட பண்ணணும்னு ஒரு கேள்வி வரும் மூலியம். அதுல கேள்வி வரைச்ச சரணாகதி பண்ணணும், எந்த யாரிடத்துல போய் நம்ம சரணாகத்திய பிரார்த்திக்கணும் அப்படின்னா, ஆச்சாரியால் மூலமா பண்றோம் அது விஷயம் வேற, ஆச்சாரியால் யாரிடத்துல பிரார்த்திப்பா அப்படின்னாக்க அதுக்கு சொல்றது இந்த மந்திரம். கிரசே சம்ஹார சமயே, சம்ஹார சமயத்துல பிரளய சமயத்துல ஸ்தாவர ஜங்கமாத்மகமான இந்த ஜகத்தை யார் தன்னிடத்திலே உள்ளே இழுத்து கொள்ளுகிறாரோ லீலையா விளையாட்டாக, அது ஒன்றும் ஒரு பெரிய சமாச்சாரம் இல்லை, அது வரும் சாதம் சாப்பிட்ற மாதிரி ஊறுகாய தொட்டு சாதம் சாப்பிட்ற மாதிரின்னு அது மின் ஸ்லோகத்துல சொல்லிட்டு பாருங்க. இதெல்லாம் வந்து அது அது அது அந்த பெருமாளை சரணாகதி பண்ணுன்னு சொல்றது. இந்த ரெண்டு பிரமாண ஸ்லோகத்திலையும் ஓதனஹா உபசேசனம் கிரசனம் அப்படின்ற சப்தங்கள்லாம் உபயோகப்படுத்திருக்கு. கிரசனம்னா அப்படியே டக்குன்னு விழுங்கிடுறதுன்னு அர்த்தம். இந்த விழுங்குதல் அன்னம் தொட்டுக்கிறது இந்த மாதிரி உபதம்சம் உபசேசனம்னு சொல்லுவா, உபதம்சம்னு சொல்லுவா கூட கடிச்சுக்கிறதுன்னு அர்த்தம், தம்சகன கடிச்சுக்கிறது, இந்த கடிச்சுக்கிற ஊறுகாய்கள் இதெல்லாம் என்னடான்னா வஸ்துதா அது அதை சொல்லலை, ஊறுகாய சொல்லலை, ஓதனத்தை சொல்லலை, விழுங்கறத சொல்லலை, பிரளயத்தை சொல்றது, இந்த சாவராத்மகமான ஜங்கமாத்மகமான எல்லா வஸ்து ஜாத்தங்களை சொல்றது, இது எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டுறார் விழுங்கி விடுறார்னு அர்த்தம். அப்படி சொல்றதுன்றது இதெல்லாம் உபலட்சணம், இதெல்லாம் வெறும் சாதாரணமா கவுனமா இதெல்லாம் அர்த்தம் எடுத்துக்கணுமே தவிர அப்படியே அர்த்தம் எடுத்துக்கூடாது. அந்த மாதிரி நிர்ணயம் பண்ற மாதிரி இந்த ஸ்லோகத்துல வர கஸ்ய உதரே அப்படின்னு இருக்கு. கஸ்ய உதரே அப்படின்னு உதரம்னா என்ன, உதரம்னு எடுத்துட்டு கூடாது, யாருக்கு உள்ள இருக்கோ அப்படின்னு அர்த்தம், அவ்வளவுதான். லீலையா எஸ் பாத்தீங்களா, இதுல ஹரிம் இத்தியத்திர கிரசன சப்தவத்து அத்திர உதர சப்தா ஔபச்சாரிக்கான், இந்த இடத்துல உதர சப்தமானது ஔபச்சாரிக்கமா சொல்றதே தவிர இது எதை சொல்ல வருதுன்னா, பிரளய சமயத்துல எல்லாத்தையும் பெருமாள் தன்னுள்ள தன்னுள் இருத்தி காக்கும் இயல்பினரேன்னு சொல்ற, அந்த தன்னுள் வச்சுட்டு காப்பாத்துறாரு. பிரளயத்திலையும் இந்த வஸ்துக்கள் எல்லாம் காப்பாத்துதான் காப்பாத்துற, தன் உள்ள வச்சுன்னு காப்பாத்துற, அந்த அதுதான் உதர சப்தத்துக்கு அர்த்தமே தவிர, இது வஸ்துதா உதரம்னு ஒண்ணு பெருமாளுக்கு இருக்கு அங்க வச்சுட்டு காப்பாத்துறான்லாம் நினைச்சு கூடாதுன்னு, இதெல்லாம் ஔபச்சாரிக்கமான பிரயோகங்கள். எப்படியான அந்த கிரசனம்னு சொன்ன விழுங்குதல், அப்புறம் ஓதனம்னு சொன்னது, உபசேதனம்னு சொன்னதெல்லாம் எப்படி ஔபச்சாரிக்கமோ அந்த மாதிரி இதுவும் ஔபச்சாரிக்கம்னுட்டு, இதெல்லாம் ஏன்னா இதெல்லாம் சாஸ்திரார்த்தங்கள், இதெல்லாம் அப்படியே ஆசிட்டிஸ் அர்த்தம் எடுத்துக்கூடாதுன்னு எத்தனையோ சபைகள்ல சொல்ல நேரிட்டு இருக்கும். அந்த வித்வான்களோட மற்ற வித்வான்களோட வாக்குவாதம் பண்ணச்சு, இது என்னவா இதெல்லாம் இப்படி எல்லாம் வருதே அப்படின்னு இரண்டாவது கேள்வி கேட்டாருனா, அதெல்லாம் ஔபச்சாரிக்கமான பிரயோகங்கள், வஸ்துதா என்ன சொல்றதுன்னா எல்லாத்தையும் தன்னுள்ள இழுத்துக்கிறார்னு தாத்பரியம் அப்படின்னு சொல்லியிருப்பார் பாருங்க. அந்த விஷயத்தை சங்கிரகிச்சு நம்மளுக்கு கொடுக்கறாருங்க. அதாவது வாத விவாதங்கள்ல பெரியவா கேட்கிற கேள்விகளுக்கு மதாந்திரத்துல இருக்கவா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லச்ச, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உபநிஷத்தையே கூட இந்த மாதிரி சொல்றது பாருங்கன்னு சொல்றாரு பாருங்க. அதே மாதிரி யாமுனாச்சாரியனும் ஆளவந்தாரன் இந்த இடத்துல கஸ்ய உதரேன்ற இடத்துல உதரமானது ஔபச்சாரிக்கமான பிரயோகம். உத்தம் ச விஸ்வ பிரளய வேளாயாம் பகவதேவ அவஸ்தானம், பிரளய சமயத்துல பகவான் மட்டும்தான் இருக்காருன்றதுக்கு வேற எதனா பிரமாணம் இருக்கான்னா அதெல்லாம் எடுக்கிறார். இப்போ என்ன சுபாலோபனிஷதி என்ன பிராப்தாவசராக்கள் ஆச்சாரியாக சர்வம் நிவேதையந்தின்னு ஒரு வசனம், டைம் கிடைச்சாதானே அவளுக்கெல்லாம் பாவம் எல்லா விஷயத்தையும் சொல்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதானே சொல்லுவா, என்ன நிறைய இதெல்லாம் நிறைய இருக்குப்பா இந்த விஷயத்தெல்லாம் பிரம்மாண்டமான விஷயம் இதுன்னு வர்ற இங்க வரதாச்சார சுவாமி கொத்திமங்கல வரதாச்சார சுவாமி அவர்கிட்ட வாசிக்கிறது ரொம்ப பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் இருக்கு. அவரை வந்து விளையாட்டுக்கு நாங்கெல்லாம் பிரம்மாண்ட வரதாச்சார சுவாமின்னு கூட சொல்லுவோம், அப்படி பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் இருக்குன்னு சாதிப்பார். அதான் என்னடான்னா அதெல்லாம் இங்க சொல்ற அர்த்தம் அவரை நினைச்சுக்கணும். அதுக்காக அது எனக்கு அவரை நினைச்சுக்காத ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அதுவும் இப்ப பரமர்சத்துக்கு அப்புறம் அவரை நினைச்சுக்காதையே ஒரு நாள் கூட போக மாட்டேங்கிறது. தத்துவ முக்த கலாபம் வாசிக்கிறோம், அதுல வியாக்கியானத்திலையும் அவரை சேவிக்கிறோம். உக்தம் ச விஸ்வ பிரளய வேளாயாம் பகவதேவ அவஸ்தானம் சுபாலோபனிஷதி, சுபாலோபனிஷத்துல சொல்றது எங்கடானா, கிம் ததாசீன் நைவேக கிஞ்சன அக்ர ஆசீத் அமூலம் அநாதாரமிமா பிரஜா பிரஜாயந்தே திவ்யோ தேவையே கோ நாராயணாம். என்ன இருந்தது பிரளய சமயம், நைவேக கிஞ்சன அக்ர ஆசீத், அக்ரே சிருஷ்டிக்கு முன்ன பிரளய சமயத்துல இங்க ஒண்ணுமே கிடையாது, ஆதார ரகிதமாக இந்த ஒண்ணுமே இல்லாத இந்த இடத்துல பிரஜா பிரஜாயந்தே யார் மூலமாக திவ்யோ தேவையேகோ நாராயணஹா அவர் ஒருத்தர் தான் இருந்தார். என்ன மகாபாரதே பிரமாணாந்தரங்களை எடுக்கிறார், மகாபாரதத்திலையும் இதே விஷயம் சொல்லியிருக்கு. உத்தம் ச விஸ்வ பிரளய வேளாயாம் பகவதேவ அவஸ்தானம் சுபாலோபனிஷதி மகாபாரதே ஸ்ரீ வைஷ்ணவே புராணே ஸ்ரீ விஷ்ணு தர்மோத்தர புராணே எல்லாத்தையும் சாதிக்கப்படுறாரு பாருங்க. இதுவரை அதுவரையில் என்னன்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, விஸ்வ பிரளய வேளையில சமயத்துல பகவதஹாயேவ அவஸ்தானம் இத்தனை இடங்கள்ல சொல்றது மகாபாரதே, பிரம்மாதிஷு பிரளயினேஷு நஷ்டே லோகே சராசரே ஆபூத சம்ப்ளவே பிராப்தே பிரலீனே பிரகிருதௌ மகான். பிரம்மாதிகள்லாம் எப்ப லயம் ஆயிட்டாளோ, சராசராத்மகமான பிரபஞ்சம் எப்பொழுது நஷ்டமாகி விட்டதோ, எல்லா பூதங்களும் எப்பொழுது அந்த சம்பளவத்தை அடைந்தனவோ, ஒரு பூதம் கூட இங்க இல்ல, பஞ்சபூதங்கள்ல ஒரு பூதம் கூட இங்க இல்ல, அது எல்லாம் தமஸ் சூக்மமான சூக்மாவஸ்தையான பிரகிருதியினுடைய சூக்மாவஸ்தையான தமஸ் என்று மாறிவிட்டது. தமஹா பரேதேவே சஜீவம் ஏகீபவத்தின்ட்டு இந்த சேதனனுடைய கும்பல்கள்லாம் இருக்கே இது மொத்தத்தையும் ஒரு கும்பல், இந்த அசேதத்தினுடைய சூக்ஷ்மமானது தமஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அவஸ்தை அது. அதுவும் இதுவும் சேர்ந்து பரமாத்மால ஒன்னாயிடுத்து தமஹா சஜீவம் பரே தேவே ஏகீபவத்தின்னு சுத்தி சொல்றது. அதை இங்க ஞாபகப்படுத்துறார். ஆபூத சம்பளவே பிராப்தே பிரலீனே பிரகிருத்தவ் மகான் பிரகிருதியில பிரகிருதியில இதெல்லாம் லயிக்கிறது. பஞ்சபூதமும் பிரகிருதி மகத்தி லீயத்தே மகான் அவ்யக்தே லீயத்தே அவ்யக்தம் அக்ஷரே லீயத்தே அக்ஷரம் தபசு லீயத்தே தமஸ்பரே தேவே சஜீவம் ஏகீபவத்தின்னு லயஸ்ருதி. அது மொத்தத்தையும் இங்க மகாபாரதத்துல சூக்மமா சொல்றது. ஏகஸ்திஷ்டதி விஸ்வாத்மா சத்து நாராயண பிரபு. இப்படியாவது லயமான சமயத்துல ஒருத்தரே ஒருத்தர் நிக்கிறார், அவர் தான் ஒருத்தர் நிக்கிறார். ஏகஸ்திஷ்டதி விஸ்வாத்மா அங்கதான் நிக்கிறார் பெருமாள்ன்ற இதெல்லாம் லௌகிகமான பாஷையில அங்க நிக்கிறார் அவர் அப்படின்றவர். அந்த மாதிரி ஏகஸ்திஷ்டதி இதெல்லாம் பிராச்சீன பாஷை, இது இன்னும் புதுசு மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏகஸ்திஷ்டதி விஸ்வாத்மா சத்து நாராயண பிரபு இது. கிருஷ்ணயேவஹி லோகானாம் உற்பத்திரபிச்ச அப்யயஹா இதிச. கிருஷ்ணர் மட்டும்தான் லோகங்களுக்கெல்லாம் உற்பத்தி அண்ட் அப்யயஹா லயஹா. அதாவது உற்பத்தி ஸ்தானமும் அவர்தான் லயஸ்தானமும் அவர்தான் என்று அதே மகாபாரதத்துல இன்னொரு இடத்துல வசனம். கிருஷ்ணயேவஹி லோகானாம் உற்பத்திரபிச்ச அப்யயஹா. அப்யயஹான லயஹா. நிறைய இடங்கள்ல பிரம்மசூத்திரக்காரனும் அப்யயஹான்ற சப்தத்தை உபயோகப்படுத்துறார் லயஹான்ற அர்த்தத்துல. ஸ்ரீ வைஷ்ணவேச புராணே விஷ்ணு புராணத்தில் பிரகிருதி ரியாமயா அக்யாதா வ்யக்தாவ்யக்தஸ்வரூபிணி புருஷச்சாப்யுபாவேத உலியேதே பரமாத்மனி பரமாத்மா ச சர்வேஷாம் ஆதார பரமேஸ்வரஹாம் விஷ்ணு நாமாச வேதேஷு வேதாந்தேஷு ச கீயதே. கிருஷ்ணை அதாவது ஸ்ரீ வைஷ்ணவ புராணத்தில் பிரகிருதி என்று நான் எதை ஒன்று சொன்னேனோ அது வியக்தமாகவும் அவ்வியக்தமாகவும் இருக்கக்கூடிய ரூபத்தை உடையது. அதாவது என்னன்னா இப்ப வந்து வியக்தமா இருக்கு, பிரளய தசையில அவ்வியக்தமா இருக்கு. அதுவும் புருஷனும் புருஷச்சா விபாவேதவ் அப்படின்னா நடத்தும் அவ்வியக்தமான இருக்க வியக்தமாக இருக்கக்கூடியது அவ்வியக்தமாக மாறி அந்த அவ்வியக்தமும் இந்த ஜீவனும் உபாவேதவ் லீயேதே பரமாத்மனி சத்தமஹா சஜீவம் பரே தேவே ஏகீபவதின்ற ஸ்ருதியை தான் இது வேற மாதிரி சொல்றது. அந்த பிரகிருதி சூக்மமான அந்த தமசும் வியக்தாவியக்த ரூபிணியான அந்த பிரகிருத்தியும் அவனே அர்த்தம் தமஸ் தமஸ் தம தமஸ் என்ற அவஸ்தையை அடைந்த அதுவும் புருஷச்சாப்பி உபாவேதவ் லீயேதே பரமாத்மனி. அதான் கடைசி அந்த கடைசி ஸ்டேஜ். பரமாத்மாச்ச சர்வேஷாம் ஆதார பரமே. இவ்வளவு லயமாச்சுன்னா என்ன நீங்க நினைச்சக்கூடாது, அழிஞ்சு போயிடுத்துன்னு நினைச்சக்கூடாது. அது வேற ஒரு அவஸ்தையில இருக்கு, வேற ஒரு ஸ்டேஜ்ல இருக்குன்னு அர்த்தம். அவஸ்தான் இந்த தமிழ் அவஸ்தை கிடையாது, ஸ்டேஜ்ன்ற அர்த்தத்துல வராது. பரமாத்மாச்ச சர்வேஷாம் ஆதார பரமேஸ்வரஹா விஷ்ணு நாமாச வேதேஷு வேதாந்தேஷு ஜ கீயதே. அவரை தான் வேதத்திலையும் வேதாந்தத்திலையும் விஷ்ணுன்னு சொல்றோம். எல்லாருக்கும் எல்லாவற்றிற்கும் ஆதாரமான அந்த பரமேஸ்வரனை தான் நாம் விஷ்ணு என்று வேதங்களிலும் வேதாந்தங்களிலும் படிக்கிறோம் என்ற அர்த்தம். ஸ்ரீ விஷ்ணு தர்மோத்தர புராணத்துல பாருங்க அடுத்தது பிரமாணங்களை அப்படியே கொண்டு வந்து வரிசையா நிறுத்துறார். பிரம்மா சம்புஸ்தைவார்க்கான் சந்திரமாஸ்ட சதக்ரதுஹு ஏ ததாத்யாஸ்ததைவான்யே யுக்தா வைஷ்ணவ தேஜசாம் ஜகத்காரியாவசானேஷு வியுஜ்யந்தே ஸ்வதேஜசாம் ச தேஜசா. பிரம்மாவா இருக்கட்டும் சம்புவா இருக்கட்டும், சம்புன சிவன் ததா அதே மாதிரி அர்க்கஹான்னு சொல்லக்கூடிய சூரியனாக இருக்கட்டும், சந்திரமாக சந்திரனாக இருக்கட்டும், சதக்ரதுஹு என்று சொல்லக்கூடிய இந்திரனாக இருக்கட்டும், இவை முதலானவைகள் ஏத்ததாத்யாக ததைவ அந்நியே வருணன் பிரஜாபதி இத்தியாதிகள் எல்லாரும் வைஷ்ணவ தேஜசா யுக்தாக அந்த விஷ்ணுனுடைய தேஜஸ்னால யுக்தர்களாக இருந்து இந்த ஜெகத்தினுடைய விவகாரங்கள் எல்லாம் பண்ணிட்டு இந்த ஜெகத்காரிய அவசானத்தில் எண்டுல ஜெகத்தாக ஜெகத்தினுடைய காரியம் ஜெகத்தான காரியம் இருக்கேன் ஜெகத்தான காரியம்னு வச்சுக்கணும். ஜெகத்தே காரியம் தானே, அதனால அதுவா ஜெகன் நிர்வாகாத்மகமான காரியம் ரெண்டு அர்த்தமும் சொல்லலாம். ஜெகன் நிர்வாகாத்மகமான காரியங்களை இவர்கள் பண்ணிட்டு தேஜசா வியுஜந்தே அவரவர்களுடைய தேஜஸ்ல இருந்து வெளியில வந்துடுறான். அப்புறம் அவெல்லாம் இருக்கிறதே கிடையாது இங்க. அப்படி விதேஜசே சர்வே அப்படி தேஜஸ் இல்லாதவர்களாக ஆகியவர்கள் எங்கு போய் என்ன ஆகிறார்கள்னா எப்படி மனுஷியெல்லாம் பஞ்சத்துவ உபயாந்தி அழிந்து விடுகிறார்களோ, இறப்பை எய்துகிறார்களோ, பூப்பை எய்தி இறப்பை எய்துகிறார்களோ, அந்த மாதிரியாக பஞ்சத்துவம் உபயாந்திச்ச இவர்களும் பஞ்சத்துவத்தை அடைகிறார்கள். பஞ்சத்துவம்னா என்ன அர்த்தம்? அந்தந்த பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் எல்லாம் அதுவும் அஞ்சு பூதங்களோடையும் சேர்ந்துடுறது. இவாளுடைய சரீரத்தில் இருக்க பிருத்திவி தத்துவம், அப் தத்துவம், வாயு தத்துவம், ஜல தத்துவம், எல்லா தத்துவங்களும் அதோட சேர்ந்துடுறதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அழிந்து விடுகிறார்கள் அர்த்தம். அத்த அதே பிரகரணத்திலே விஷ்ணு தர்மோத்தர புராணத்துல நாராயணே பிரளியந்தே இது ஸ்ருத்யாதி பிரசித்தோ பிரசித்தேர்த்தே தாத்பரியம். இதுல என்னடா தாத்பரியம்னா, இந்த விஷ்ணு தர்மோத்தர புராணத்துக்கு நாராயணே பிரளியந்தே அப்படின்னு சொல்ற ஸ்ருதி சொல்றவா, அதுலதான் இது இதுக்கு தாத்பரியம். அதனால அதனுடைய உபபிரமணம் இதுன்னு தாத்பரியம். என்ன வேதத்தினுடைய அர்த்தத்தை தானே இத்திஹாசமோ புராணமோ உபபிரமணம் பண்றது. அதுவும் நாமளும் என்ன பண்ணணும், இத்திஹாச புராணங்களையும் வேதத்தையும் டேலி பண்ணி பார்த்துட்டே போகணும், சரியா பொருந்துறதா, ஏன்னா ரெண்டும் வெவ்வேறு கத்தியில போலதானே அப்படின்னு பார்த்துன்னு போனோம். இந்த டேலி பண்ற சிஸ்டம் நிறைய சித்தாந்தங்கள்ல கிடையாது, நிறைய மதமதாந்திரங்கள்ல கிடையாது. நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி என்ன பேரலா ரெண்டு பிரமாணம் கொடுத்துட்டா, அந்த ரெண்டு பிரமாணமும் டேலி ஆறுதான்னு பார்க்கவும் சொல்லிட்டா. பாருங்க, ஒன் கோட் கொடுத்தா போறாங்க, டபுள் கோட் கொடுக்குற மாதிரியாக வெல் டெஸ்டட் அப்படின்னா, நல்லா டெஸ்ட் பண்ணணும்னா ரெண்டு தடவை டெஸ்ட் பண்ணணும். அது ஒரு தடவை மார்க் போட்டு பார்த்துட்டு டோட்டல் இன்னொரு தடவை செக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த மாதிரியாக என்ன திர்பத்தம் சுபத்தம் பவத்தின்னு ஒரு ப்ராவர்ப் சம்ஸ்கிருத்திலேயே இருக்கு, அதே ஒன்றும் புதுசாக சொல்லலை. ரெண்டு தடவை கட்டினாக்கா அது நல்லா கட்டினதுன்னு அர்த்தம் அப்படின்னு. அதான் மூணு தடவை கட்டினா இன்னும் விசேஷமா கட்டுறதுன்னு சொல்றா பாருங்க. அந்த மாதிரி திர்பத்தம் சுபத்தம் பவதி அப்படின்னு ஒரு ப்ராவர்ப் இருக்கு. அந்த மாதிரி ரெண்டு இதையும் டேலி பண்ணி பார்த்துட்டு வந்தவர். அந்த மாதிரி நாராயணே பிரளியந்தேன்னு சொன்ன ஸ்ருதிக்கு இந்த விஷ்ணு தர்மோத்தர புராணத்துல சொன்ன இந்த விஷயம்தான் தத்துவம் அப்படின்னு அர்த்தம். அங்கதான் தாத்பரியம். எத்வா இன்னொரு அர்த்தம் சாதிக்கிறோம். மகா பிரளயானந்தரம் மகதாதிஷு உபசிருஷ்டேஷு ஸ்ரக்ஷ்யபான ஹரவினிஞ்சாதீன் பகவதா ஸ்வவிக்ரஹ விசேஷே அந்தர்நிதாய ரக்ஷிதாஹ ததஸ்தேஷாம் ஸ்ருஷ்டிரத்ர உச்யதே. அதே மாதிரி மகாப்பிரளயத்துக்கு அப்புறம் மகதாதிகள்ல மகதாதிஷு உபசிருஷ்டேஷு மகதாதிகளுடைய சிருஷ்டி எல்லாம் ஆன பிறகு ஸ்ரக்ஷ்யமான மகத்தத்துவம், மகத் அகங்காரம், பஞ்ச தன்மாத்திரம் இதெல்லாம் சிருஷ்டிச்சுட்டு பஞ்சபூதங்கள் இதெல்லாம் சிருஷ்டி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரம்மாவை சிருஷ்டிச்சுட்டு அதுக்கப்புறம் சிவனை சிருஷ்டிச்சுட்டு இது வழியா பகவான் என்ன பண்றாருன்னா கிரமேண சிருஷ்டிக்கிறார். ஸோ விக்கிரக விசேஷம் அது பரியந்தம் என்ன பண்றாருன்னா தன்னுடைய விக்கிரக தன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்திலேயே உள்ள வச்சுட்டு ரட்சிக்கிறார். ரட்சித்வா தத்தேஷாம் சிருஷ்டி வச்சு அதற்கு பிறகு அவர்களுடைய சிருஷ்டியையாவது இந்த இடத்துல சொல்றதுன்னு சொல்லணும். முதல்ல பிரளயத்தை இவாளுடைய பிரளயத்தை சொல்றதுன்னு, இப்ப பிரளயத்துக்கு அப்புறம் சிருஷ்டியை சொல்றதுன்னு. சிருஷ்டே புருஷார்த்த சேஷத்தையா தர்மாதி புருஷார்த்த ஸ்திதி கால பாவித்வாத்து தற்பிராதான்ய விவக்ஷையா கிரமமுல்லங்கியாக கோ ரக்ஷதி. இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா முதல்ல இவர் ஸ்லோகத்துல என்ன பண்ணார், கஸ்யோதரே ஹரவிஞ்சி முக பிரபஞ்சா கோ ரக்ஷத்தின்னு அப்புறம் ரக்ஷத்தி சொல்றாங்க. அப்ப முதல்ல பிரளயத்தை வச்சு விட்டாக்க பிரளயத்துக்கு அப்புறம் மறுபடியும் சிருஷ்டி தானே, அதனால ரக்ஷத்தின்னு சொல்றதுக்கு முன்னா அதுக்கு முன்ன சிருஷ்டியை மனசுல வச்சுக்கணும். ஹரவிஞ்சி முக பிரபஞ்சா கஸ்யோதரே யாருடைய உதரத்துல அப்படின்னா பிரளயத்தையும் சொல்லலாம், யாருடைய உதரத்துலன்னு வெளியில வந்தது அப்படின்னா சிருஷ்டியையும் சொல்லலாம். அப்படி ரெண்டுத்தையும் நிர்வாகம் பண்ணிக்கலாம். அப்பதான் என்ன ஆகும்னா அப்புறம் கோரக்ஷத்தின்னு சொன்ன ரக்ஷணமானது சித்திக்கும்ன்றதுக்காக அப்படி கோரக்ஷதி. அந்த கிரமம் கிரமம் உள்ளங்கி ஆஹா வாஸ்தவமா சொல்லணும்னா பிரளயத்தை சொல்லி சிருஷ்டிய சொல்லி அப்புறம் ரக்ஷணத்தை சொல்லணும். இல்லைன்னா இப்ப வந்து என்ன பண்ணிட்டார், எங்க கஸ்ய உதரேன்னு ஸ்திதிய சொல்லிட்டார். ஸ்திதி காலத்துக்கு அப்புறம் தானே அதுக்கு ரக்ஷணமாகும். ஸ்திதிகால பாவித்வா தத் பிராதான்ய விவக்ஷையா கிரமம் உள்ளங்கியாக கோ ரக்ஷதீபம் அப்படின்ட்டு இப்ப ரக்ஷணம் யார் பண்றான்னு கேட்க, உத்தமிதம் வைஷ்ணவே புராணே யார் ரக்ஷணம் பண்றாருன்னு சொல்றது விஷ்ணு புராணமே. யார் இந்த லோகத்தை ரக்ஷணம் பண்றான்னு ஒரு கேள்வி கேட்ட அதுக்கான பதில் புராணங்களை என்ன சொல்கின்றன அப்படின்னு பார்த்தா, நகி பாலன சாமர்த்தியமிருத்தே சர்வேஸ்வரம் ஹரிம் ஸ்திதௌ ஸ்திதம் மகாப்ராஜ்ஞ பவத்யன்யஸ்ய கஸ்யசித் சிதத்தேவ ஜகத் சிருஷ்டௌ ஸ்திதௌ பாதி சனாதனஹ ஹந்தி சைவாந்தகத்வே ச ரஜஸ்தத்வாதி சம்ஸ்ரயஹ இதி. நகி பாலன சாமர்த்தியம், பாலன சாமர்த்தியமானது வேற யாரிடத்திலும் இல்லை. வித்தவுட் சர்வேஸ்வர ஹரி அப்படின்னு, ரித்தே விஸ்வேஸ்வரம் சர்வேஸ்வரம் ஹரிம், ரித்தே என்ன வித்தவுட் அர்த்தம், வினா சர்வேஸ்வரம் ஹரிம், சர்வேஸ்வரனான ஹரியை விட்டுவிட்டு வேறு யாரிடமும் பாலன சாமர்த்தியமானது இல்லை என்று அர்த்தம். ஸ்திதௌ ஸ்திதம் மகாப்ராஜ்ஞ பவத்தி அந்நிய கஷ்டத், அதே மாதிரி ஸ்திதி சாமர்த்தியமும் வேற யாரிடத்திலும் இல்லை. ஸ்ருஜத்யேஷ ஜெகத் சிருஷ்டௌ ஸ்திதௌ பாதி சனாதனஹா, இந்த ஸ்ருஜத்யேஷ ஏஷையேவ சனாதனஹா ஸ்ருஜதி, ஜெகத் சிருஷ்டி சமயத்துல சிருஷ்டி பண்றார், ஸ்திதௌ பாதி ஸ்திதௌ அது இருக்கிற சமயத்துல காப்பாத்துறார் இந்த சனாதனனான பரமாத்மா. ஹந்தி செய்வ அந்தகத்தேச்ச ரஜசத்வாதி சம்ஸ்ரயா, அந்தி செய்வ கடைசி சமயத்துல அதை ஹனனமும் பண்ற நாசமும் பண்றார். அப்ப என்ன பண்றாருனா ரஜசத்வாதி சம்சய, ரஜஸ் ரஜோகுணங்கள்ல சத்துவகுணங்கள்ல இதெல்லாம் தானே அமர்ந்து என்ன பண்றார், ரஜோகுணம் சம தமோகுணம் சத்துவகுணம் இதெல்லாம் சமமான அவஸ்தையை கொண்டு வர எல்லாம் கரெக்டா 33.33 அந்த ஸ்டேஜ் வரும்போது அது பிரளயமாயிடும், அது சின்ன வைஷம்யத்தை கிரியேட் பண்ண சிருஷ்டி ஆயிடும். அப்படியாக ரஜசத்வாதி சம்சய, ஆதி சப்தத்தினால தமசத்து ரஜசத்வாதி சம்சய மகத்து எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அதுல எல்லாம் அவர் வந்து மறுபடியும் சிருஷ்டியையும் ஸ்திதியையும் மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்க. உத்தர ஸ்ரீ ராமாயணேச்ச பிரம்மணா பிரம்மணா உத்தம், உத்தர ராமாயணத்துல பிரம்மா பேசச்ச சொல்ற, தத்தஸ்துவமபி துர்தரிஷான் தஸ்மாத் பவாத் சனாதனாத் ரக்ஷார்த்தம் சர்வபூதானாம் விஷ்ணுத்வம் உபஜக்மிவான் இதி, தத்தஸ்துவமபி துர்தரிஷஹா ராமரை பார்த்து சொல்ற வச்சனம், தத்தஸ்துவமபி துர்தரிஷஸ்தஸ்மாத் பாவாத் சனாதனாத், அந்த சனாதனான பெருமாளிடத்திலிருந்து சர்வபூதானாம் ரக்ஷார்த்தம் எல்லா பூதங்களுடைய ரக்ஷணத்துக்காக விஷ்ணுத்வம் உபஜக்மிவான், இந்த விஷ்ணுவாக நீயே இங்கு ராமரையே விஷ்ணுவாக பிறந்திருக்கிறாய்னு சொல்ற. சோஹம் சந்நியஸ்தபாரோஹி துவாம் உபாசே ஜகத்பதிம், சந்நியஸ்தபாரஹா உன் மேல எல்லா பாரத்தையும் வச்சுட்டு துவாம் உபாசே ஜெகத்பதிம் ரக்ஷாம் விதத்ஸ்வ பூதேஷு பவ தேஜஸ்கரோ பவான் இதி, என்னுடைய ரக்ஷைய பண்ணு என்ன பூதேஷு நம்ம தேஜஸ்கரோ பவான் இதி, எல்லா பூதங்கள்லையும் தேஜஸை உண்டு பண்ணுபவனாக நீயே இரு என்று சொல்றார் பிரம்மா பிரார்த்திக்கிறார். பிரம்மணா உக்தம் ஏவம் ந சம்பதாம் சமாஹாரே விபதாம் மினிவர்த்தனே சமர்த்தோ திருஷ்யதே கஷ்சித்தம் வினா புருஷோத்தமம், அந்த பெருமாளை தவிர வேற யாருக்கும் ந சம்பதாம் சமாஹாரே விபதாம் மினிவர்த்தனே சமர்த்தா திருஷ்யதே, தேர் இஸ் நோ ஒன் கேப்பபிள், வி ஆர் நாட் ஏபிள் டு சி எனி ஒன் வர்த்தி அப்படின்னு சாதிக்கிறார். என்னன்னாக்க எதுல என்னக்க சம்பதாம் சமாஹாரே எல்லாருக்கும் நல்ல சமிருத்தியை கொடுக்கறதுலயும் அதே மாதிரி விபதாம் மினிவர்த்தனை கஷ்டங்களை போக்கடிக்கிறதுலயும் அந்த விஷ்ணுவை தவிர வேற யாரிடத்திலையும் சாமர்த்தியம் இருக்கிறதா நான் நினைக்கலைன்னு சாதிக்கிறார். அதே பிரம்மா ந சம்பதாம் சமாஹாரே விபதாம் மினிவர்த்தனே சமர்த்தோ திருஷ்யதே கஷ்டித் தம்பினா புருஷோத்தமம் இத்தியாதி நிஜ திரஷ்டவியானி, அதனால ரக்ஷணம் அவர்தான் பண்றார்ன்றது திண்ணம். அத பகுஸ்யாம் பிரஜாயேத்யுக்த க்ரமேண ஜனி ஹேதுத்வமாஹாம், சிருஷ்டி ஹேதுத்வமும் அவருக்கு தான் அப்படின்னு சாதிக்கிறதுக்காக அஜனிஷ்டச கஸ்யநாபேஹே என்று சாதிக்கிறார். ஸ்ரூயதேஹி மகோபனிஷதி, மகோபனிஷத்துல சொல்றது சர்வசியாயதனம் ஹரிம் இத்தி ஆரம்பிய எல்லாவற்றிற்கும் இருப்பிடமானவர் ஹரிதான் என்று ஆரம்பித்து என்னாபி பத்மா தபவன் மகாத்மா பிரஜாபதி விஸ்வசிருட் விஸ்வரூபஹா தமேவம் விதித்வா திமுத்யுமே தினான்ய பந்தா வித்யதேயனாய இதி, அடே என் நாபி பத்மாத்து அபவத்து மகாத்மா, எந்த ஒரு பெருமாளுடைய நாபி பத்மத்திலிருந்து மகாத்மாவான பிரஜாபதி விஸ்வசிருட்டு என்று சொல்லக்கூடியவர் விஸ்வரூபரானவர் உண்டானாரோ தமேவ விதித்வா திமுத்யுமேதி, அவரை இப்படி தெரிந்து கொண்டு அவர்தான் பிரம்மாவுக்கு உற்பத்தி ஸ்தானம் என்று தெரிந்து கொண்டு மிருத்யுவிலிருந்து ஒருவன் வெளியேறுகிறான் மறுபடியும் மறுபடியும் பிறக்க மாட்டான், மிருத்யுமேதி மிருத்யும் அத்தியேதி நான்யபந்தா வித்யதே வேறொரு வழியே கிடையாது அவனை அடைவதற்கு என்று அந்த வசனமானது சொல்றது. அசர்வ வேதத்திலையும் சொல்றது எங்கடான் இது மகோபனிஷத்தை சொன்னார், அசர்வ வேதம் என்ன சொல்றதுனா பிரம்ம அசர்வ வேதத்தினுடைய உபனிஷத், அதனால ஆசர்வன உபனிஷத்து அப்படின்னு சாதிக்கிறேன். பிரம்மவா இதம் அக்ர ஆசீத் இத்யுபக்ரம்ய பிரம்மவை பிரம்மாணம் புஷ்கரே சுஜதி புஷ்கரே, அதாவது அந்த தாமரையில் பிரம்மாவை சிருஷ்டித்தார். பிரம்ம அந்த பரமாத்மாவான பிரம்மன்னு சொன்னது அந்த ஸ்ரீமன் நாராயணன், பிரம்மாணம்னு சொன்னதானது சதுர்முக பிரம்மாவை சிருஷ்டிச்சார். எங்க சிருஷ்டிச்சார்னா கமலத்தில் சிருஷ்டித்தார். பிரம்மவா இதம் அக்ரே ஆசீத், அவர் தான் முதல்ல இருந்தவர். ஏவம் அஜஸ்ய நாபாவத்யேகம் அர்ப்பிதம் யஸ்மின் நிதம் விஸ்வம் புவனம் அதிஷ்டிதம் விஸ்வகர்மா ஹியஜ நிஷ்ட தேவா. இதுக்கெல்லாம் மந்திரத்துக்கெல்லாம் ஸ்வரம் உண்டு, அடியனுக்கு தெரியாததுனால அப்படியே நீல வாசியம். அஜஸ்ய நாபாவத்யேகம் அர்ப்பிதம், அஜஸ்ய பிரம்மண அஜஸ்ய பரமாத்மனா நாபௌ, நாபில அத்யேகம் அதன் மேல் அர்த்தம், அதிநாபௌன் அர்த்தம், அப்படி மாத்திக்கணும். அதிநாபௌ ஏகம் அர்ப்பிதம், ஒரு புஷ்பமானது உண்டாச்சு. யஸ்மின் இடம் விஸ்வம் புவனம் அதிஷ்டிதம் விஸ்வகர்மா ஹியஜ நிஷ்ட தேவா, அந்த பிரஜாபதி என்று சொல்லக்கூடிய விஸ்வத்தையே செய்ய போகிறவரான அந்த விஸ்வகர்மாவானவர் உண்டானார். விஸ்வகர்மான்னு இந்த இடத்துல சொல்றது சத்துர்முக பிரம்மா. ச பிரஜாபதி ரேக புஷ்கர பன்னேசம் அபவத்து, ச பிரஜாபதி ரேக புஷ்கர பன்னேசம் நம்ம தைத்திரிய உபநிஷத்தை சொல்றோம். அந்த கமலத்தில் அவர் பிரஜாபதியானவர் ஒரே ஒருவர் உண்டானார். பகவன் நாபேரேவ பிரஜாபதி பிரஜாபதி சம்பவா அபிப்ரேதா. இதுல இருந்து என்னன்னா பெருமாள் எங்கிருந்து அவதரிச்சார்னா பிரஜாபதி பிரஜாபதி வந்து எங்கிருந்து அவதரிச்சார்னா பகவன் நாபில இருந்து அவதரிச்சார் அப்படின்னு அடையன் சமிக்கணும். ஏதோ ஞாபகம் என்ன அடையன் என்ன நினைச்சிருக்கேன்னா இப்ப ஒரு ஸ்லோகம் சொல்லணும் இந்த இடத்துல, அது ஸ்ரீரங்கத்துல இருந்தா அந்த ஸ்லோகம் சொல்லாம இருக்கக்கூடாதுன்னு அதை நினைச்சேன். அதை நினைச்ச உடனே கொஞ்சம் அப்படி சாலித்யம் இருக்கு. ஆதி ஆதித்யாதிஷ்வபி பகவன் நாபேரேவ சமபவத் இத்தியாதிஷ்வபி சமபவத் இத்தியாதிஷ்வபி பகவன் நாபேரேவ பிரஜாபதி சம்பவா, பகவன் நாபிலேந்தான் பிரஜாபதியினுடைய உற்பத்தியானது அபிப்ரேதம் இத்தியாதி ஸ்தலங்கள்ல. என்னடா உபபிரம்மணம் இதம் ரங்காஸ்தீர், அந்த ஸ்லோகத்தை வந்து சொல்லிடுறேன் மனசுல வந்துட்டு சொல்லாத இருக்க கூடாதே. ரங்காஸ்தீர்ண புஜங்க புங்க வபு பரியங்கவரியம் கதௌ சர்க்கஸ்தித்யவசான கேளி ரசிகௌ தௌ தம்பதீன பதீ நாபி பங்கஜ சாயினா ஸ்ருதி சுகைஹி அந்யோன்யபத்தஸ்பிருஹௌ பிம்பஸ்யாம்புஜ சம்பவஸ்ய வசனைரோம் தத்ததித்யாதிபிஹி. அதாவது ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல அந்த விரிச்சு படுத்துட்டு இருக்காரு, அந்த தலையணையை விரிச்சு படுத்துட்டு இருக்காரு. ஆஸ்தீர்ண புஜங்க பொங்க என்ன பாய விரிச்சு படுத்துட்டு இருக்க மாதிரி அந்த பாம்பை விரிச்சு படுத்துட்டு இருக்காராம். என்ன நம்ம சாதாரணமா பாய விரிச்சு படுக்கிறத பாத்துருக்கோம், அந்த மாதிரி இந்த பெருமாள் என்ன அப்படியாக சயனிச்சுட்டு இருக்கிற அந்த பெருமாளை ரங்காஸ்தீர்ண புஜங்க புங்கவ வப்பு பரியங்க வரியம் கதவு, அப்படிப்பட்ட அழகான படுக்கையில படுத்துட்டு இருக்கிறவர் படுத்துட்டு இருக்கிறார். யாரோட தாயாரோட பரியங்க வரியம் கதவு ரெண்டு பேரும் சர்க்கஸ்தித்தி அவசான கேலி ரசிக்கவு சிருஷ்டி ஸ்தித்தி பிரளயங்களை ரசிச்சுட்டு இருக்கிறவர் இருவரும் சர்க்கஸ்தித்தி அவசான கேலி ரசிக்கவு தௌ தம்பத்தின் பத்தி அந்த தம்பதிகள் இருக்காளே அவதான் எங்களுக்கு பத்தி எங்களை ரட்சிக்கிறவாள்னு சாதிக்கிறார். தௌ தம்பதி நஸ்பதி என்னடா பண்றாருனா ரெண்டு பேரும் என்ன சந்தோஷமா இருக்கா, என்னடா சந்தோஷத்துக்கு காரணம்னா அந்த நாபி பங்கஜ சாயினஹா நாபி கமலம் இருக்கே அதுல படுத்துட்டு இருக்கிற பிரம்மா இருக்காரே அவர் என்ன பண்றார் குழந்தையான பிரம்மா ஓம் தத்தத்துன்னு மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காராம். சின்ன குழந்தையா இருந்து காலையும் கையும் உதச்சுண்டு என்ன நாபி பங்கஜ சாயினஹா ஸ்ருதி சுகைஹி காதுக்கு இனிமையான ஸ்ருதினா ஸ்ரோத்திரம் இல்லையா, ஸ்ருதி சுகைஹி அந்யோன்ய அந்த குழந்தையுடைய சவுண்டை கேட்டுதான் அம்மா அப்பாக்களுக்குள்ள இன்னும் ஆசை அதிகமாகும். ஆஹா என்ன நம்ம குழந்தை என்ன அழகா பேசுறது பாத்தீங்களா, உங்களை மாதிரியே இருக்கு பத்தியா, உங்களை மாதிரியே பேச உன்ன மாதிரியே பாட்டு பாடுறது பத்தியா அப்படின்னு சொல்லுவா பாருங்க ஒத்தர ஒத்தர். அது மாதிரி ராகமா சொல்லிட்டு இருக்க ஓம் தத் சத்து எல்லாம் சொல்லிட்டு இருக்க நாபி பங்கஜ சாயினஹா ஸ்ருதி சுகைஹி அந்யோன்ய பத்த ஸ்பிருஹவ் பிம்பஸ்ய குழந்தையான அம்புஜ சம்பவஸ்ய அந்த கமலத்திலிருந்து உண்டானவரான வச்சனைஹி வச்சனங்களால் ஓம் தத்சத்து இத்தியாதிபிஹி பத்த ஸ்பிருஹவ் தௌ தம்பதி நஸ்பதி அந்த தம்பதிகள் தான் என்னுடைய பத்தின்னு சாதிக்கிறார். இதுதான் சாரம், இந்த ஸ்லோகத்தினுடைய சாரமா கூட அமைஞ்சிருக்கு. என்ன சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாத்தையும் ரசிக்கிறவர் மற்ற எல்லாரையும் ரட்சிக்கிறவாள் எல்லா அர்த்தமும் வந்துடுத்து பாருங்க. இதுவும் ஒரு உபபிரமணமானதுனால இதையும் சேர்த்து சொல்லிட்டேன். இந்த உபபிரமண சித்தம் ஏத்தது எல்லா உபபிரமணங்களாலையும் இதுதான் தெரியறது அப்படின்றதாக அடுத்த விஷயம் சாதிக்க போறார். அதுலேருந்து ஆரம்பிச்சு அடுத்த செகண்ட் பார்ட்ல சொல்லலாம். இதுவரை அதே ஒரு ஒரு பக்கம் உபன்யாசம் ஆயிருக்கு, ஒரு பக்கம் வியாக்கியானம் ஆயிருக்கு. க்ஷமிக்கணும், நடுவில் கொஞ்சம் வளர்த்திட்டேன் போல தெரியுது. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா. தாசன்.